டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விஜய் பேசுகிறேன். என்னை ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்கள் எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தால் கூட விட மாட்டேன். என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் மிஸ்டர் கிளீன்னு சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. பொண்ணுங்களை எங்கே பார்த்தாலும் சரி, எனக்கு இழுத்தக்க சையாக வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? வரும் வழியை பூக்கள் அறியாதா? தென்றலுக்கு மலரின் நெஞ்சம் புரியாதா? அள்ளி கொடுத்தேன் மனதை, எழுதி வைத்தேன் முதல் கவிதை, கண்ணில் வளர்த்தேன் கனவை, கட்டி பிடித்தேன் தனியணையை, குண்டும் மல்லி கொடியே கொள்ளையடி. நெஞ்சை முதல் முதல் இழந்ததியா? காதல் எனும் ஆற்றல் இங்கு முதல் முதல் குதித்ததியா? செடியை எந்த நெஞ்சல் குண்டு மல்லி கொடியே நானே.